பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா ஐஸ வைக்கிறவன் ஜால்ரா தட்டுறவன் பாச்சா பறிக்காதே நானா சிக்குறவன் தானா நிக்கிறவன் வேண்டாம் இழிக்காதே மச்சா மச்சா மச்சா எனக்கு எனக்கு நீட்டினா நோட்டங்களை காட்டினா ரூட்டு நாம் மாறாதவன் மாலைகளை சூட்டினா ஆசைகளை மூட்டினா ராங்கா நாம் போகாதவன் மிஸ்டர் ரைட்டு ரொம்ப கரெக்டு என் பேரு மிஸ்டர் ரைட்டு என் பேச்சு ரொம்ப கரெக்டு இருப்பேன் ஒரு லட்சியமா முடிப்பேன் அதை கச்சிதமா புடிச்சா நான் முடும்பாட்டம் புடிப்பேண்டா பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே ஐஸ வைக்கிறவன் ஜால்ரா தட்டுறவன் பாச்சா பலிக்காதே சிக்குறவன் தானா நிக்கிறவன் வேண்டாம் இழிக்காதே மச்ச மச்ச மச்ச எனக்கு ரயில் விட்டு காதுலதான் பூச்சுத்த பார்த்தா நான் பொல்லாதவன் நான் படைச்ச மூளைய என்னுடைய வேலைய வெளிய நான் சொல்லாதவன் தப்பு கணக்கு நம்ம சரக்கு போடாதே தப்பு கணக்கு ஏராளம் நம்ம சரக்கு கொஞ்சம் ஒத்திக்கணும் வல வீசி பார்த்தாலும் விழமாட்டேன் பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு ஐஸ வைக்கிறவன் ஜால்ரா தட்டுறவன் பாச்சா பலிக்காதே நானா சிக்குறவன் தானா நிக்கிறவன் வேண்டாம் இழிக்காதே மச்ச மச்ச மச்சா எனக்கு பிடிக்காது.